எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மேடையே வையகம் ஒரு மேடையே வேஷமே அங்கெல்லாம் வேறும் வேஷமே மொத்தத்தில் வந்து கூடும் பின்வோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான் நாமெல்லாம் பொம்மையென்று நாடகம் காட்டுகின்றான் காவியம் போலொரு காதலை தீட்டுவான் காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான் ரயில் ஸ்நேகமாய் புயலடித்த மேகமாய் கலைந்து வந்து கூடும் பின்வோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மயக்கங்கள் நேர்வதில்லை தெளிந்தவர் நெஞ்சிலே எது கூடுமோ எது விலகி ஓடுமோ மொத்தத்தில் வந்து கூடும் பின்வோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மேடையே வையகம் ஒரு மேடையே வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே மொத்தத்தில் வந்து கூடும் பின்வோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே